நீயே பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரதா தொடருதே தினம் தினம் தரதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. நிலவில் என் கனவே.